கோதாஸ்துதி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் பெண்பிள்ளையாய் தோன்றினாள் ஆண்டாள். அவளுக்கு கோதை, சூடி கொடுத்த நாச்சியார் என்ற திருநாமங்களும் உண்டு. மாலை போல் இனியலாயும் வாக்கை தருபவளாயும் இருந்ததால் அவளுக்கு கோதை என்ற திருநாமம், தான் சூடிய மாலையை எம்பெருமான் உகந்து ஏற்கும்படி கொடுத்ததால் சூடி கொடுத்த நாச்சியார் என்ற திருநாமமும் ஏற்பட்டது. இவளை பூமி பிராட்டியின் அம்சம் என்றும் நீலாதேவியின் அம்சம் என்றும் கூறுவர். எம்பெருமானுக்கு பூமாலை சூடி கொடுத்ததோடு பாமாலையும் புனைந்து தந்தவள் அவள். திருப்பாவை பாசுரங்கள் புப்பது அளித்த ஆண்டாளுக்கு ஒன்று குறைவாக 29 ஸ்லோகங்களை சமர்ப்பித்தார் சுவாமி தேசிகன். முதலில் ஆண்டாளை சரணடைந்து அவளை துதிக்க தமக்கு சிறந்த வாக்கை தருமாறி வேண்டுகின்றார். ஆதிகவி வால்மீகி, ஆழ்வார்கள், பெரியாழ்வார், தென்திசை, கோதாவரி நதி முதலியவைகளும் ஆண்டாளின் சம்பந்தத்தால் பெருமை பெற்றனர் என்கிறார். ஆண்டாளின் திருக்கல்யாண காட்சிகள் சிலவற்றை நம் கண்முன்னே நிறுத்துகிறார். ஆண்டாள் இல்லையேல் எம்பெருமான் திருவருள் நமக்கு கிட்டாது என்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்திப்பவர்கள் திருவரங்கனின் திருவருளுக்கு இலக்காகி அவன் திருவடிகளில் நிலையான கைங்கரியத்தை பெற்று வாழ்வர் என்று ஸ்தோத்திரத்தை தலைக்கட்டுகிறார்.